அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் கோபுரம் வணக்கம். ஐயா, எனக்கு தெரிந்த புரிதல் இந்த சொல்கிறேன். மூன்று வகையான உயிர் பிரிதல் இந்த உடம்புல இருக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. ஒரு வகையான உயிர் பிரிதல் நானே அனுபவிச்சிருக்கிறேன், அதுக்கான உங்களோட விளக்கங்கள் உங்கள்கிட்ட தேவைப்படுது, உங்கள்கிட்ட தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக நான் அனுபவித்ததையும் அதில் சொல்கிறேன். முதல் என்னுடைய புரிதல் வந்து, இந்த புரிதலுக்கு உதாரணமாக நான் சொல்ல போகிறது வள்ளலாரையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும். அவங்க வந்து யோக பயிற்சி, தேக பயிற்சி எல்லாம் பண்ணி தன்னுடைய உடம்பை வந்து அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி உடம்புலேருந்து ஆத்மாவை பிரித்து உலகம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு அவங்க நினச்ச நேரம் திருப்பி அந்த ஆத்மா அந்த கூட்டுக்கு வர்ற அளவுக்கு பயிற்சி எடுத்திருந்தாங்க. அது இவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு தெரிஞ்சு கைதேர்ந்தவர்கள். அதனால் அவங்க வந்து அவ்வளோ ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நிலைமையில் அந்த அளவுக்கு யோகாவை பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய இந்திரியங்கள்லாம் அடக்கி அந்த பொருள்லாம் வந்து பயன்படுத்தாங்க. இப்போ எப்படி ஒரு வீட்டில் ஒரு இன்ஜின் இருக்குதுன்னா, அந்த இன்ஜின் ஓடிட்டுருக்குது, அந்த இன்ஜின் நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 20 வருஷம் கழித்து கூட ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த இன்ஜினில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 20 வருஷம் கழித்து வந்து மறுபடியும் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகி ஓடும். அந்த மாதிரி வந்து அந்த உடம்பை உருவாக்கி வச்சுருந்தேன். அது எங்கே போனாலும் போய் சுற்றி திருப்பி அதே உடம்பு வந்து கூடு வந்து மடி இயங்க முடியுங்கிற மாதிரி. இது ஒரு வகையான உயிர் பிரிதல் புரிதலும் நிரந்தரமாக கிடையாது, போயிட்டு மடி திருப்பி அதே கூட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன மாதிரி, நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியாது எனக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 2 தடவை இது மாதிரி நடந்துச்சு. அதாவது நீங்கள் உச்சபட்ச ஒரு தூக்கமின்மை, உடல் அலைப்பு, உடல் சோர்வு இருக்கும் பொழுது அந்த ஆத்மா உடம்பு விட்டு பெரியதை உணரலாம். அதாவது உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த உணர்ச்சி இருக்காதுன்னு வச்சுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் 2 தடவை இது மாதிரி நடந்துச்சு. அது இது ஒரு விஷயமாக இருக்கலாங்கிறதுனால சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா இருந்தப்போ நான் வந்து ரொம்ப மன அடைச்சல் இருந்தேன். உள்ளே படுத்து தூங்கியிருந்தேன், எழுப்பி விட்டு அங்கே வெளியே போய் பண்ணேன். வெளியே எழுந்துச்சு நடந்து வந்து இருந்தவன், அப்படியே டம்மாடுன்னு கீழே விழுந்தேன். நல்லா நடந்து வந்தேன், கீழே விழுந்தேன். கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. வந்து மூஞ்சி தண்ணி தெளிக்கிறாங்க. அப்படி விழுந்தேன், அங்கே அடிப்பட்டு எங்கே விழுந்து அங்கே வலிக்கு தங்க, எனக்கு எந்த உணர்வுமே இல்லை, எந்த வழி எதுவுமே இல்லை எனக்கு. அந்த சமயத்தில் ஏதோ சரி நடந்திருக்கு, ஒன்றும் புரியல. எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நடந்தது மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி தான், அதே மாதிரி நடந்தது. எல்லோரும் வார வாரம் கத்த ஆரம்பித்தாங்க. கத்த ஆரம்பித்த உடனே தான் ஏன்னா என்ன நடக்குது, அதாவது தூங்கி எந்திரிக்கிறது ஒரு வித்தியாசமானது. இன்னொன்று வந்து உணர்வுகளை சுத்தமாக என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு ஒரு 300 500 300 மீட்டருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. என் மனசு எந்த ஒரு பதிவுமே இல்லை, என்னால் திருப்பி கொண்டுட்டே வர முடியல. அந்த தூங்குற உணர்வும் இல்லை, நான் இருந்த உணர்வும் இல்லை. ஆனால் எல்லோரும் இது பண்ணும்போது திருப்பி அந்த இது பொருள் வெளியே போயிட்டு உள்ளே வந்த மாதிரி உணர்ந்தேன். இது ஒரு வகையான இதாக இருக்குது. மூணாவது, இந்த உடம்பை நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்து அனுபவிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு உணவு முறை, நல்ல மன, நல்ல தேகம், இது எல்லாத்தையும் யோகம், யோக பயிற்சி, தேக பயிற்சி எல்லாம் பண்ணி அளவோடு அனுபவித்து அளவோடு பயன்படுத்தினா 200 வருஷம், நான் 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம் கூட வரலாம். அதற்குரிய செயல் திட்டங்களை வகுத்து செய்யணும். அதற்குரிய ஒரு உணவுகளை செயல்படணும். ஒவ்வொரு பொருளும் பழுது ஆகாத மாதிரி அதுக்குரிய உணவுகளை எடுத்துக்கணும். அளவோடு அந்த உடல் உறுப்புகளை இயக்கணும். உடலில் இருக்கும் உயிரணுக்களை வெளியேற்றக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் சேமித்து ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு வண்டி இருக்குதுன்னா அதை 5 வருஷம் ஓட்டினீங்க இருக்காங்க, 50 வருஷம் ஓட்டினீங்க இருக்காங்க, 500 வருஷம் ஓட்டினீங்க கூட இருக்கலாம். அழிச்சு போகாமல் வச்சுக்கணும். அது எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அந்த ஓவரால் பண்ணி சர்வீஸ் பண்ணி அந்த வண்டி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வாழ்நாள் அதிகரிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் வாழ்நாள் இருக்குது. அது ஏதோ ஒரு பொருள் வந்து இயங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அது மறுபடியும் திருப்பி அதை நம்ம புதுப்பிக்க தெரியலனா அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம சித்தர்கள்லாம் வந்து ஒவ்வொரு பொருளையும் உடம்புல பொருளையும் புதுப்பிக்க சக்தியை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி வெள்ளக்காரங்க ஆயுர்வேதிக் இலக்கார மருந்து பார்த்தீங்கன்னா அலோபதி மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிருணி சிறுநீரகம் பிரச்சனைனா சிறுநீரகத்தை எடுத்துட்டு இன்னொரு சிறுநீரகம் தான் வச்சான். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் புரிந்த வரைக்கும் அந்த செயல்படாத போன சிறுநீரகத்தை செயல்பட வைக்கிற அளவுக்கு இயற்கை மருந்துகள் இருந்தது, இயற்கை தாவரங்கள்லேருந்து சக்தி எடுத்து அதை புதுப்பித்தாங்க. அப்படி அப்படி வந்து தண்ணியே தாங்களை புதுப்பித்து ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி புதுப்பித்து வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுது, உயிர் சக்தி வந்து அளவோடு பயன்படுத்தணும். அந்த உயிர் சக்தியை வந்து அதிகமாக இது பண்ணி என்ன தான் புதுப்பித்தாலும் வீணாக போயிடும். அதனால் இது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தத்துவமான வாழ்க்கையை வாழும்பொழுது ரொம்ப காலத்துக்கு வாழலாம். அதாவது உடம்பு இருக்குது மனசு இல்லைன்னா வாழ முடியாது, மனசு இருக்குது உடம்பு இல்லைன்னா வாழ முடியாது. அதிகப்படியான சக்கரை உடம்பு இருந்தாலும் வாழ முடியாது, கம்மியான சக்கரை இருந்தாலும் வாழ முடியாது. அளவோடு எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது வளமோடு ரொம்ப நாள் வாழலாம்ங்கிறது என்னுடைய புரிதல். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப விளக்கங்களை கொடுக்கணுங்க ஐயா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மேலோட்டமான எனக்கு பட்ட அடியிலேருந்து சொல்கிறேங்க ஐயா. நன்றி.